இதெல்லாம் எப்படி கழிக்கிறதுனா அனுபவிச்சுதான் கழிக்கணும், அனுபவிக்காம இதெல்லாம் போகாது. அனுபவிக்கிறதுக்காக என்ன பண்றான், எம்பெருமான் அப்படிங்கிறவன் நமக்கு ஜென்மத்தை கொடுக்குறான். நமக்கு இந்த புத்த ஜென்மத்தை உபயோகிச்சுட்டு அதாவது அனுபவிக்கிறதுக்கான ஒரு டெபாசிட்ட கலெக்டி நம்ம செலவுக்கு பணம் எடுப்பது போல ஒரு ஜென்மத்தில் ஏற்பட்ட டெபாசிட்டா இருக்கு புண்ணியமாக மாட்டேன், அதை கலெக்டு நமக்கு ஜென்மம் கொடுக்குறான். ஜென்மம் கொடுக்குற காலத்துல அதுல புண்ணியம் உள்ளதற்கு பாவம் உள்ளதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் புண்ணியம் இருந்தா போறோம் வாழ்க்கை நல்ல ஜென்மத்தை கொடுக்குறான். ஏன் கேட்டா சர்வேசாமி லோகானம் பிதா மாதா மாதவா என்று எம்பெருமான் தாயின் தந்தையமாக இருக்கா வளர்த்துக்கிறான். ஆக தாயின் தந்தையமா இருக்கின்ற ஒருவன் எங்கேயாவது தன்னுடைய மக்களுக்கு கெடுதல் பண்ணணும்னா பண்ண மாட்டான். ஆனா இந்த ஜீவனை எப்படியாவது கடையேற்றி வைகுண்டத்துக்கு அழைச்சல் போகணும்னு ஆசை அவனுக்கு. வைகுண்டம் சொந்த வீடு, நமக்கு அதான் சொந்த வீடு, கௌரவங்களும் நமக்கு குடியிருக்கிற வீடு, குடியிருக்கிற வீடை விட்டு அங்க போகணும். போனா அமெரிக்காவுக்கு போனதுன்னா ஏதாவது கிரிமினல் கம்பெனி இருந்தால் விசா கொடுக்க மாட்டான் இல்லையா. அதே மாதிரி நாம ஜீவனத்துக்கு போகணும்னா இந்த புண்ணிபாபம் மூட்டை துணி பாக்கி இருந்தாலும் போறோம் செஞ்சா நமக்கு விசா கொடுக்க மாட்டேன், ஜீவன போக முடியாது. அதற்காக இந்த விசாரணை கழிக்கணும்னு பல ஜென்மங்களை கொடுத்தார், நம்மளால கழிக்க முடியல. ஏன்னு கேட்டா ஒரு ஜென்மத்தை கழி கழிக்கிற காலத்திலேயே நிறைய புண்ணியபாபங்கள் பண்ணி இன்னொரு டெபாசிட் கிரியேட் ஆயிடும். அப்புறம் அதை கழிக்கிறது மறுபடியும் ஜென்மம் எடுக்கணும், அப்படி பார்த்தா என்ன சொல்ல கழிக்கணும் வேற வழி இல்லையே அப்படின்னு காலத்துல அதுக்கு ஒரு பெருமாள் வழி சொன்னா, பக்தியா பரமையாவாமி பிரபத்தியாவா மகாமவே ராப்பியோகம் நானிதா பிராப்தியா மகங்கி சந்தாசத்துக்கு வந்து சீரடத்துல இருந்து சந்தோஷம் ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கிட்டு எந்த விதமான வசி தாகங்களா கெட்ட குணங்களா எதுவும் இல்லாமல் சுகமா இருக்கணும்னு சொன்னாங்க. அப்ப என்ன பண்ண அப்படின்னா இருக்கிறவா பக்தி அல்லது பரமத்தி ரெண்டு மாற்றத்தை அனுஷ்டிச்சா இந்த கோடிக்கணக்கான பண்ண முடிவாக முடியல எல்லாத்தையும் அழிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா அது எப்படி பண்ணணும்னு சொன்னாங்க, பக்தியும் நம்மளால பண்ண முடியாது அதுவும் கழிவுல அந்த பேராயம் பண்ணா பக்தி பண்ணா காசு இருக்க மாதிரி வந்து உட்காந்து வீட்டை விட்டு போய் பக்தி எல்லாம் பண்ணான். அப்போ அது பல கஷ்டங்கள் ஏற்பட்டது, கஷ்டங்கள் இருக்கா அவங்க கஷ்டங்கள் போகிறதுக்காக அவங்க சம்பாரம் பண்ணாலும் அது எதாவது உதாரணங்களா அது சார்ந்ததுனா கதையை கேட்டுருக்கோம் இல்லையா. அதனால அதெல்லாம் விட்டுட்டு அந்த பக்தி பண்ண முடியாது நடந்து என்ன பண்றது அப்படின்னா பிரபத்தியை பண்ணதுன்னு சொன்னாங்க. இதுல அர்ஜுனுக்கு அதான் உபதேசம் பண்ண, அர்ஜுனுங்கிற யாகத்துல நமக்கெல்லாம் தெரிஞ்சு கண்ணன் உபதேசம் பண்ணான். உன்னால கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இவங்களை கொண்டு ஒரு பக்தி மார்க்கத்தை உன்னால செய்யவே முடியாதுப்பா, அதனால அது பரவாயில்ல, அதுக்கு பொதுவா நீ பிரபத்தி யோகத்தை செய்ய, அதாவது ஒரு வழியா நான் பண்ண பாவத்தெல்லாம் மன்னிக்கணும்னு காலில் விழுந்து திரண்டராடி என்ன மன்னிக்கணும் கேட்டுட்டு போறோம் தெரிஞ்சா, இது பண்ணிவிட்டா அவனுக்கு எல்லா பாவத்தையும் போட்டு நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னான். அந்த பிரபுத்தி மார்க்கத்தை பண்ணவன் பிரபுத்தியை அனுசரிச்சு தன்னுடைய பாவங்கள் எல்லாம் போட்டுறான். அவன் என்ன கேட்கறான், இந்த சரீரத்தினுடைய கடைசியில எனக்கு இதுவரைக்கும் இந்த பாவங்கள் எல்லாத்தையும் போச்சு, உன்னுடைய லோகத்தை கொடுக்கணும், உன் திருடு வாரத்துல இருந்து நான் கைகளை பண்ணிட்டு சந்தோஷமா எப்போதும் இருக்க முடியாம பண்ணணும்னு அவன் பிரார்த்திக்கிறான். புரிஞ்சுதா, அது மாதிரி பிரபுத்தியை பண்ணவன் என்ன பண்றான், அங்க போய் சேர்றான். போச்சுன்னா அவளுக்கு தான் முக்தான்னு பேர். ஆக பக்தர் பாவியர்கள் இந்த முக்தாங்கிறவா அங்க போய் பக்தா இருந்து பெருமாளுக்கு கைகறிகளாம் பண்றா அந்த இடத்துல போய் இப்படி எழுதுகின்றான். அந்த பெருமான் நம்ம எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க என்ன பண்றான் அப்படின்னு கேட்டோம்னா, அவன் அஞ்சு ரூபமாக ரூபம் கொடுக்கணும். முதல்ல பாவங்களும் வேறு ஜீவனத்தில் இருக்கிற ரூபம், அப்புறம் யூகம்னு அப்புறம் எடுக்கணும். வாழ்க்கடலூர் பையன் பகவான் அடிபாடின்னு அண்டா சொல்றாரு, திருப்பாக்கடல்ல அவன் சேவதாய்க்கணும். அப்போ இருந்து அங்க இடத்துல காலத்துல அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு நம்மளால முடியாது, அதெல்லாம் தேவலோகம் அது, தேவர்கள் தான் அங்க இருந்துருக்கான். அதனால தேவர்களால் தான் அந்த காரியங்கள்லாம் பண்ண முடியாது, அவரை போய் சரணடைய முடியாது நம்மளால. அதுக்கப்புறம் என்ன பண்றான், அதை விட்டுட்டு கடவுள் யூகம் போட்டு ஒரு யுகாவதாரம் எடுக்கணும். தான் இந்த லோகத்துல ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவங்க அவதாரம் எடுக்கணும். அப்படி அவதாரம் எடுக்கிற காலத்துல, அவதாரம் எடுக்கிற காலத்துல யார் இருந்தாலும் அவள்தான் ராமகிருஷ்ணாவில் அனுபவிக்க முடியும், தன்மையை அடைய முடியும் அப்படிங்க. அந்த காலத்துல இல்லாத நமக்கெல்லாம் எந்த பயனும் இல்லை இல்லையா, ஒரு விதமான பயனும் இல்லை. அதாவது காட்டா அவங்க வரையும் சொல்லுவாங்க, திடீர்னு மழை பெஞ்சு வெள்ளம் ஓடும் காட்டா மழையில தெரிஞ்சா ரெண்டு மாசத்துக்கு ஓடும், அது வரும் தான் சிகிச்சை இருக்கும். ரெண்டு மாசத்துக்கு வச்சுன்னா அப்புறம் காட்டாத்துல ஜலம் இருக்காது. அது மாதிரி விவாவதாரம் அவதாரம் கொடுத்து அவதார சமாப்தி வரை லட்சம் நாள் வந்து இருக்காளோ அது வரையும் தான் அவனை அனுபவிக்க முடியும், அதுக்காக பின்னாடி யாரும் அனுபவிக்க முடியாது. அதனால நிர்வாகதாரம் நமக்கு பயனில்லாமல் போயிடுச்சு. அதுக்காக நம்ம என்ன பண்ணா ஆர்த்தாவதாரம் சக்திவா எல்லாரையும் உயிர்படியா பண்ணுங்க, அவ ஹயத்துக்குள்ளேயே வேணா உட்காந்துருவோம் அப்படின்னு பெருமாள் தீர்மானம் பண்ணேன். அந்தந்த ஹயத்துக்குள்ளேயே உட்காந்தா நம்ம ஹயத்துக்குள்ளே நம்ம பெருமாள் இருக்க, ஆனா நம்மளால கண்ணை உள்ளே சிரித்து பார்க்க முடியுதோ பார்க்க முடியல. அது யார் யோகம் பண்றாரோ யோகிகள் தான் உள்ளே இருக்கிறான்னு பார்க்க முடியும். அதனால அதுவும் நமக்கு பயனுள்ளதாக போயிடுச்சு. அதற்காக பெருமாள் என்ன பண்ணா அர்த்தாவதாரம் இருக்கா. இந்த அர்த்தாவதாரம் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா எப்ப பார்த்தாலும் பொருளே எடுத்துருக்கா, நாம் போய் எப்ப போனாலும் அதை சேமிக்கலாம். தெரிஞ்சா சில காலம் தான் இருப்பார், சில காலம் தான் இருக்க மாட்டார் அப்படிங்கிற கணக்கே கிடையாது. எப்ப போனாலும் சேமிக்கலாம். அதனால அச்சாவதான பெருமாள் இடத்துல வழிபட்டு அவர்களுடைய பிரபஞ்சம் பண்ணி நம் பாவங்களெல்லாம் பொறுக்கி நம்ம சொந்த ஊடாகிய வேண்டும்ங்கிற லோகத்தை அந்த பெருமாளுக்கு முடியாது. திருமாவளி மாட்டத்தில் போய் இருந்து சந்தோஷமும் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டியது எல்லாருக்கும். வைகுந்தம் முழுவது மன்னவர் வீதியே இருந்தார். அதாவது நமக்கு எப்படி சுதந்திரம் பிறப்புரிமைன்னு கேட்டுப்பாரு, அது மாதிரி வைகுந்தம் முழுவது நமக்கு பிறப்புரிமை தெரிஞ்ச எல்லாரும் அடையலாம் வைகுந்தத்தை. ஆனா பண்ண வேண்டிய காரியம் இந்த பிரபத்தியை அனுப்பிச்சு அதன் மூலமாக பாவம் செஞ்சு பண்ணணும். அது பிரபத்தி ஆட்சி அனுசாரம்ன்றது அப்படின்னு கேட்டா சீனிவாசன் எம்பருமான இருக்கா, நமக்கு அச்சாவதாரம் எடுத்திருக்கான். அந்த அச்சாவதாரம் அங்கங்கே இருந்தாரங்களை இருந்தா தான் நமக்கு கபரிமா இருக்கு. அதனால சிந்தனாமன் பக்தர்கள்லாம் இருந்து சீனிவாசனை பிரதிஷ்டை பண்ணான். அழகா சீனிவாசன் பக்தர்களுக்கெல்லாம் நிறைய வரம் கொடுக்குறான். அவன் எல்லாம் சேர்ந்து இருந்து ஏதோ நாம் பார்க்கிற காலத்துல ஒரு சின்ன கோவில சின்னதாக முன்னுக்கு மாலை அது இருந்தது. அது இப்போ பிரம்மாண்டமாக விஸ்தரித்து அதுக்கு முன்னாடி மண்டபங்கள்லாம் நிறைய ஏற்பட்டு இப்போ அழகாக ஏற்பட்ட பிற்பாடு ராஜபோகம் இல்லைங்கிற வர வந்துருச்சு இப்போ அந்த பெருமாளுக்கு சரியா. அதனால ராஜபோகம் கட்டணும்னு நம்ம கண்டிப்பாக வச்சிருக்கான். எப்படி ராஜபோகம் வந்து நம்ம நடத்துகிற போகிறோம் தெரியவே இல்லை. எது எப்படி ஆனாலும் பக்தர்களை கொண்டு மண்டபங்கள்லாம் கட்டி வைக்கானோ ஆழ்வாராஜா மண்டபங்களாம் கட்டி வைக்கானோ அதே மாதிரி அந்த ராஜகோபுரத்தையும் எப்படியும் பூர்த்தி பண்ணிடுவான். எப்படியும் பூர்த்தி பண்ணினாலும் கூட அந்த ராஜகோபுரத்தில் நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் பக்கம் இருக்கணும். அதுதான் எனக்கு ஆசை. நாமும் அந்த கைகளில் பண்ணோம் ஒரு பெருமை அடையணும். தெரிஞ்சா இந்தியில பணம் வருதுன்னா நாம ஒரு பைசாவது போட்டோம் ஒரு பெருமை நமக்கு போகணும். தெரிஞ்சா அதனால அந்த ராஜகோபுரத்தில் மனசு இருக்கிறவா எல்லாரும் சேர்ந்து அந்த சீமத்தில் தான் சொல்லியிருக்கேன். மூணு மூணு வருதுன்னா ஒரு இதே கட்டணம் ராஜகோபுரத்தையும் முழுக்கூரம் மக்களே கட்டி வைக்கலாம். அப்ப எல்லாருக்கும் பங்கு இல்லாத போடணும். ஒரு நிலையாவது கட்டலாம், இல்ல ரெண்டு நிலையாவது கட்டலாம். எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதவனா ஒரு எங்கெல்லாவது வாங்கி கொடுக்கலாம் இல்லையா, அல்லது ஒரு பொம்மை போடுறதுக்காவது வாங்கி கொடுக்கலாம். ஆனா எது பண்ணாலும் இந்த காலத்துல அதிக செலவுடையதாக இருக்கு. அதனால அப்ப இந்த ராஜகோபுரத்தை அழகான அவதாரத்தில்லாம் நன்னாவே கட்டணும். தெரிஞ்சுதா அதுக்கு பக்காரெல்லாம் எப்படியும் உபகரிக்க போறான். உபகரிச்சு ராஜகோபுரமானது அழகான இழப்போகிறது. அப்ப இந்த பெருமாளை நன்னா சேமிக்க போறோம். ராஜகோபுரம் இருந்தா என்ன லாபம் அப்படின்னு கேட்டோம்னா பெருமாளை கையில பகுதியே கோபுரம் கள்ளப்படும். கள்ளப்பட்டா அங்கேயே பெருமாளை நாம் சேமிக்கலாம். மாதிரி இருந்தோம்னா வாசல வந்தா கோபுரம் தெரியும். பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கலாம் கோவிலுக்கு வராமலே பெருமாளை சேமிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைக்காது. பெருமாள் நனவுக்கு வந்தா அவன் அந்தரியாமையான கருத்தில் இருக்கிறவர்களையும் அந்த உருவத்தோட நம்முடைய இதய தாமரை அந்த தாமரை வர போது நம்முடைய இதய கவலத்துல அவன் எழுந்துருக்கான். அப்படி எழுந்துருக்கிறதாக நம்ம மனதார கண்ண மூடியில தியானம் பண்ணா கண்டிப்பா எழுந்துருப்பான். சரிங்களா, அப்படி இருந்து நம்ம அனுகிரிப்பான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த ராஜகோபுரம் வச்சுட்டு போகணும். ராஜகோபுரம் விமானம் கிட்ட சின்னதாக இருக்கிறதுனால தெரியாது. ராஜகோபுரம் ஏன்னா சில தினத்துல கோவிலுக்கு போகலாம் சுத்தமாக இருந்தா தர்சனம் பண்ணா போகோபுரதர்சனம் கோடி புண்ணியம் சொல்வார்கள். அதனால எவ்வளவு புண்ணியம் இருக்கணும். அதோட கோபுரதர்சனம் பாபநாசனம் சொல்வார்கள். பண்ணப்பட்ட பாபநாசம் அன்னன்னைக்கு போயிடும். அதனால பேருடைய கோபுர கைங்கிறதுல இப்போ கேக்கான சுவாசிகள் எல்லாரும் சேர்ந்த கொஞ்சமான சுவாசிகள்லாம் சேர்ந்து கட்ட ஆரம்பிச்சிருக்கான். இந்த கைங்கிறம் பண்ணா இருக்கு. இதுல வாழை கபடி போட்டு நாட்டில் ஒரு 65 கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் சொல்லியிருக்கார். இன்னும் வேற மேல செய்ய போறாரு சேர்ந்தே இல்லை. நாகரிகிட்ட தோஷம் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றும் எல்லாருமா சேர்ந்து தனித்தனியா பண்ண முடியாதவரும் சேர்ந்து எல்லா காரியத்தையும் பண்ணி இந்த கோவிலுக்கு அழகான முறையில சமைத்து இதெல்லாம் ஆனந்த அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய ஆசை. சரிங்களா, அந்த கோவிலுக்கு மூலமா சீனிவாசம் நம்ம கண்டிப்பா அனுகரிக்கும் அந்த சந்தேகமே இல்லை. அப்போ நல்ல காரியத்தை இன்னும் சிவாரம் போட்டுட்டா இருக்கும். அதுக்கு மேல கோபுரம் மேல ஏறணும். அது கபடியின் மூலமாக இந்த அழகான காரியத்தை மேல ஆரம்பிச்சிருக்கமான தெரிகிறது. அதை இந்த தினம் ஆரம்பிச்சிருக்கிறார்கள்.